செந்தில் வணக்கம். அற்புதமான பதிவு, ரொம்ப அற்புதமான பதிவு, ரொம்ப பெருமையாக இருக்குது. இதில் என்னுடைய கணிப்பு, அதாவது என்னுடைய எண்ணத்தை சொல்கிறேன், அது வந்து எந்திரனோட மெஷின் அடவாக இல்லாமல் இருந்து பேப்பர் வதையாக இல்லாமல் இருந்ததுன்னா இந்த நிறையா குட்டை குட்டையாக அழிச்சு போயிருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்திருக்காது அப்படிங்கிறது என்னுடைய உண்மையான புரிதல். ஏன்னு கேட்டிங்கன்னா, சேத்துல வதை விட்றோம் பாருங்க, அது வந்து விரைவான மேற்கள் வளர்ச்சியும் இருக்கும், மேல் தண்டு வளர்ச்சியும் விரைவாக இருக்கும். இந்த பேப்பரில் வித விடுறதுனால என்னாகும், அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வேறு நீட்ட முடியாமல் போயிடும். நீங்கள் முளைச்ச அஞ்சாம் நாள் நாற்று ஆறாம் நாள் நாற்று எடுத்திங்கனாலும் இந்த பேப்பரை தாண்டி, அதாவது அந்த பேப்பருக்கு மேலே விதை எவ்வளோ இருக்கோ, அதிலிருந்து பேப்பர் எவ்வளோ தூரம் இருக்கோ, அதை விட நீளமான வேர்கள் அதில் உண்டாயிருக்கும். அந்த நீளமான வேர்கள் உண்மையில் பூமியில் ஊடுருவி போகிறதுக்காக, பூமியில் எவ்வளோக்கு அவ்வளோ வேர் ஆழமாக போதோ அவ்வளோக்கு அவ்வளோ தானே மேலே செடி நீளும். ஒரே ஒரு மில்லி மீட்டர் மட்டுமே ஒரு வேறு ஒரு செடி வேறு அடி இருந்தால் அது எப்படி ஒரு அடி உயரத்துக்கு மேலே செடியாக வர முடியும், வர முடியாது தானே. அதனால் வேறு எவ்வளோக்கு அவ்வளோ பலமாகவும் பல வகைகளையும் ஊடுருவியும் ஒன்று ஆழமாக போடும் அல்லது பல வகைகளும் படர்ந்து போடும். ரெண்டு வகையும் நம்ம பேப்பரில் விதமுறத்தில் என்ன செய்யலாம், தடுக்கிறோம். பதிலுக்கு நம்ம நேரடியாக வயலில் விடும்போது என்ன ஆகும்னா, பக்கவாட்டில் வேர்கள் அதிகமாக ஓடலைனாலும் ஆழத்தை நோக்கி வேர் போக முடியும். ஏன்னா அடி வரைக்கும் அதுக்கு மண் தான் இருக்குது. ரெண்டாவது, நீர் எவ்வளோ அதிகமாக இறக்குனாலும் அதை பூமி வாங்கிக்கும். பேப்பரில் நீங்கள் அதிகமாக நீரை நிறுத்தவும் முடியாது. வெயில் நேரங்களில் சுட்டுடுதுன்னு வச்சுக்கலாம் அந்த பேப்பரை, ஏன்னா பேப்பருக்கு கீழே தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை செடியால் குடிக்க முடியாது. அப்போ நேரடியாக வெயில் தாக்கத்துலேயும் அந்த நாற்றுகள் வந்து அடிபடும். அதனால தான் என்னாகும், அதில் வளர்ச்சியே இல்லாமல் ஒரு வித யூனிஃபார்ம் போட்ட பள்ளிக்கூடத்து பசங்க மாதிரி ஒரே ஒழுங்குலேயே இருக்கும். ஒன்று கூட ஒரு போட்டி போட பயணம், ஒன்று கொஞ்சம் உயரமாக இருந்தது, அடுத்தது கொஞ்சம் கட்டையாக இருந்தது, அதுமாதிரி இருக்காது. பார்த்திங்கன்னா மில்லி மீட்டர் சுத்தமாக ஒரே ஒழுங்கில் இருக்கும். இதனால் என்னாவோ, உண்மையில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ரொம்ப அற்புதமாக அழகாக மட்டமாக இருக்குன்னு நினைக்கிறோம், அது அப்படியே தப்பு. உண்மையில் ஒவ்வொன்றும் தன்னுடைய அளவில் தான் முயற்சியில் வாழணும், தான் முயற்சியில் முன்னேறணும். அதுதான் வந்து சரியான ஒரு சமுதாயத்தோட வளர்ச்சி இல்லைங்களா. ஒவ்வொரு தொழிலாளியும், ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு குடும்பமும் அதை சார்ந்திருக்கிற தொழில்களில் அதாவது முழுமையாக வளர்ச்சி பண்ணால் தான் முழுமையாக ஒரு சமுதாயத்தோட வளர்ச்சி. அது மாதிரியே நாத்தங்காலில் உள்ள நெல்பயிர்களோ முழுமையாக வளர்கிறதுக்கு முயற்சி தேவை. அதுக்கு முயற்சி செய்கிறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கணும். அதை வந்து இந்த முறை வந்து தடுக்குது, பேப்பர் முறை. அந்த அதோடு இல்லாமல் அதை தூக்கி திருப்பி நம்ம நல்வயலில் விடும்போது என்னாகும், அந்த தேக்கியெல்லாம் வளர்ச்சி இருக்கு பாருங்கள், இதுக்கு மேலே நம்ம வாழ முடியாதுன்னு முடிவெடுத்து விரக்தி நாளைக்கு போய்விட்டது. மீண்டும் அதுக்கு வந்து ஒரு மனைவியல் ரீதியான ஒரு ட்ரீட்மெண்ட்டு தேவைப்படுது. அது வந்து அதுக்கப்புறம் அது உயிர் பிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம புழைச்சிக்கலாம் போல இருக்குது அப்படின்னு நம்பி அது களத்தில் இறக்கி மேலே வர்றதுக்கு முன்னாடி மழை தண்ணி உள்ளே பூந்ததுன்னா அது அதை அழிச்சிடும். இதுவே உங்களுக்கு வந்து நாத்தக்கால விட்டுருந்த வதையாக இருந்தால் இந்த அளவுக்கு அழிவு வராது. நான் நிறைய சோதிச்சு பார்த்துருக்குறேன், அதனால் இந்த பதிவைப்படுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அழிவை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். நிறைய இடங்களில் பயிர் அழிச்சது மாதிரி தருது, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், ஏன்னா அது நம்மளுடைய தவறு, சரியா. அதில் அடுத்த ஆண்டு இந்த தவறே இல்லாமல் நீங்கள் திருப்பி பதிவு எடுத்து போடும்போது நம்ம மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ரெண்டாவது, பக்கத்து வயல்காரர் தண்ணியை வடிச்சிருப்பார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போ அதை பார்க்குறவங்களுக்கு வரும். பக்கத்து வயல்காரரு தண்ணீரை வடித்ததுனால தான் அதில் தண்ணி இல்லை, அது மழை பெஞ்ச தண்ணி இல்லை, மழை பெஞ்ச தண்ணியெல்லாம் அவர் வடிச்சிட்டாரு, செந்தில் மட்டும்தான் மழை பெஞ்ச தண்ணியை நிறுத்தி வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பார்க்குறவங்களுக்கு வரும். நீங்கள் அந்த பதிவை சொல்லவே இல்லை, அந்த குறிப்பை சொல்லவே இல்லை. பக்கத்து வயல்காரர் ஒன்றும் தண்ணியெல்லாம் வடிக்கலைங்க, அதில் இயல்பாகவே மழை பெஞ்சது இவ்வளோ தண்ணி தாங்க நிற்கிது, அல்லது வடிச்சிருக்கிறாருங்க கொஞ்சம் நிறையா தாங்க பெஞ்சது, அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சது போக மிச்சதாங்க இருக்குது அப்படிங்கிற எந்த குறிப்பும் நீங்கள் கொடுக்கவே இல்லை. இது ஒரு விஷயம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பதிவு வரும்போது நீங்கள் அங்கே நம்ம பக்கத்தில் உள்ள பத்திரிகைக்காரர்களையோ அல்லது மற்றவங்களையோ கொண்டு வந்து நீர் சேமிக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காகவே நான் இந்த மாதிரி வரப்படுத்தி வச்சுருக்கிறேன். எவ்வளோ தண்ணி, இத்தனை அடி, ஒரு ஏக்கரில் ஒரு கிலோ தண்ணினா 110 டன்னுனா எவ்வளோ தண்ணியை ஒரு ஏக்கர்லையும் நான் சேமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம நஞ்சை நிலங்கள்ல எல்லாம் நீரை வந்து வரப்படுத்தி நிறுத்தினா தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மேட்டூர் டேங்க் அளவுக்கு தண்ணியை சேமிக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் நிரூபிக்கணுங்கிறத இதை பண்ணிகிட்ருக்கோம். தயவு செஞ்சு நீங்கள் இந்த செய்தியை வெளியில் கொண்டு வரணும், மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா படித்த மக்கள், படித்த கல்வியாளர்கள்லாம் சிந்திப்பாங்க, சரியா. நன்றி, வணக்கம். அற்புதமான பதிவு. நன்றி, நன்றி.